அது பிரம்மாவண்டத்திலேருந்து கீழே வந்தது இஷ்வாகு வம்சத்தில் என்று பொருள். இதுதங்க மகாத்மியத்தில் எப்பொழுதும் தினந்தோறும் பிரம்மா வந்து ரங்கநாதன் ராத்திரியில் ஆராதிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக அப்படி ஆராதிக்கிற காலத்தில் எப்படியானால் புஷ்பம் மாலை சமர்ப்பிக்கிறோம், அர்ஜிபாத்தியான சமர்ப்பிக்க வச்சு சமர்ப்பிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஆசனத்திலிருந்து இன்னொரு ஆசனத்துக்கு ஆராதனம் பண்ணுகின்ற காலத்தில் பெருமாளுக்கு பாதுகை சமர்ப்பிக்கிற வழக்கம். அதனால காது உபானஞ்சு அப்படின்னாக்க பிரம்மாவினால சமர்ப்பிக்கப்பட்டவளாக நீ இருக்கிறாய் பாதுகை, அப்ப ஏற்பட்ட பாதுகையானது எல்லாரையும் காப்பாற்றட்டும் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. இந்த ஸ்லோகத்துக்கு பாதானுலோம பிரதிலோம யமகம்னு பேரு. சரிதான், அதாவது ஒரு பாதமே அனுலோமமா வருது, வரிசையா வாசிக்க முடியாது அண்ணா இருக்கு. அப்புறம் அதே அர்த்தத்தை மறுபடியும் பாத சொற்களை திருப்பின கடைசியிலேருந்து கடைசியிலிருந்து முதலுக்கு மறுபடியும் திருப்பினுமானாக்க ஒரு பிரதிரூபமாக அதாவது எதிரடியாக திருப்பினமையாகிலும் மறுபடியும் அதே தான் இருக்கும். அது சோகத்தை வாசி பாருங்க, ராம பாதகதா பாசா சா பாதா கத பாமரா அப்படின்னு இருக்கேன். பாமராங்க சார் எந்த ராவிலையும் திருப்புங்க, ராம பாத கதா பாசா சா பாதா கத பாமரா அதே திரும்பி வருது. அதே மாதிரி அடுத்த அடியிலையும் காது பானஞ்ச காதஹியா சியாசகாஞ்சன பாதுகாண்டு பாதுகாங்கிற இடத்துல கடைசியில காவு இருக்கும் இல்லையா, காதுல இருந்து திரும்பி திருப்பிங்க திருப்பினாலும் காது பானஞ்ச காதஹியா சியாசகாஞ்சன பாதுகா அப்படின்னு வருது. ஆக முழு பாதமே என்னது அனிலோகமாகவும் அதே சமயத்தில் பிரதிலோகமாகவும் நேர் எதிரடியாக கடைசியிலேருந்து வாசிச்சாலும் அதே அர்த்தத்தை கொடுக்கணும், அதே ஸ்லோகமாக அதே வாக்கியமே திரும்பி வருது. அதனால இதுக்கு என்ன பேர் இருக்கு, பாதானுலோம பிரதிலோம யமகம்னு பேரு. ஆக ஒரு பாதமே எதிர்ப்ப எதிராகவும் திரும்பியும் அதே மாதிரி பாதமே வந்து சேர்றது. அழகான யமகத்தை சுவாமி தேசியன் இந்த இடத்துல நமக்கு அமைத்து காட்டியாகிறது. பாடாகாளி ஜாடதுச்சே காசாபானாய புல்லகே சமாதோ சடஜி சூடாம் விருணோசி ஹரிபாதுகே. ஸ்லோகம் 920. பாடாகாளி ஜாடதுச்சே காசாபானாய புல்லகே சமாது ஷடதி சூடாம் பிரணோஷி ஹரிபாதுகே. ஹரிபாதுகே அப்படின்னாரு. ஹரிபாதுகேன்னா ஹரஹனா, ஹரினா ஹரதீதி ஹரிஹி, பாவங்கள் எல்லாத்தையும் போக்குறோம்னு அர்த்தம். ஆக யார் ஒன்று நினைக்கிறாளோ அவளுடைய பாவங்கள்லாம் போக்குறவன்னாரு எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய பாதுகாதேவியே நீ என்ன பண்ணாங்க கேட்டா, பாடாகாளி ஜடா துஜாட துச்சே, பாடன்னா வலுவான கெட்டியான உறுதியாக இருக்க முடியான, அகாளி அகம்னா பாபம், அதனுடைய அடினா வரிசை. தெரிஞ்சா பாபங்கள் வரிசை கூட்டம் கூட்டம் நாம் பண்ண பாபங்கள்லாம் நிறைய இருக்கு. அது ஜாட துச்சே அந்த பாபங்களாக கூட்டமே புதர் மாதிரி காடா இருக்கு. தெரிஞ்சா அப்பேற்பட்ட பாபங்கள் இல்லாமல் இருந்தா தான் நமக்கு தியானங்கள்லாம் ஒழுங்கா நடக்கும். ஆக நம்முடைய மனசுல நமக்கு எந்த விதமான பாவமும் இல்லாமல் இருந்தா மனசு தெளிவா இருக்கும். புல்லகே, புல்லன்னா மலர்ந்ததான, கம்னா மனசுக்கு பேரு, புல்லகேனா மலர்ந்த அழகான தெளிவான மனசு. தெரிஞ்சா அந்த மனசோட இருந்தா தான் சமாதி பண்ணிடுவோம். அப்பே ஏற்பட்ட பாவங்களுக்கு மனசு தெளிவாக இருக்க முடியாத மனசு இருக்கிற காலத்துல சமாதினா யோகாபியாசம், அப்படி பக்தி பண்ற பக்தி பண்றது யோகாபியாசத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டவனாக்கே அத மாதிரி யோகம் அனுஷ்டிச்சு யோகத்துல பகவத் தியானம் பண்ணிட்டு ஆழ்வார் என்ன பண்ணார், திருவாய்மொழி எல்லாம் சாதிச்சார். தெரிஞ்சுதான் காசாபானாய என்ன திருவாய்மொழி முழுக்க மனசுல வரணும், ஒழுங்கா வேகமா பாடணும். அது பாடுறதுக்காக நம்மாழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க சடஜி சூடாம் பிரணோஷி அப்படின்னார். அதுக்காக பாதுகாதேவி நம்மாழ்வாருக்கு திருவாயு மொழி முழுக்களும் நன்றாக பேசுவதற்கு அனுகிரகிப்பதற்காக சடஜித்து இருக்காரு, அது நம்மாழ்வார் அவருடைய சூடம் சிரசை நீ அலங்கரித்தார் விருணோஷி. அதனால பாதுகாதேவிய தன் தலைமையில தாங்கினார் ஆழ்வார் அப்படின்னு தெரிகிறது. ஏன் கேட்டோம்னா, தானே தன்னுடைய பாட்டுல செழும்பறவை தானேறி திரிவான் தன் தாளினை எந்தரை மேலே என்று சாதிக்கிறார். செழும்பறவை செழும்பறைனாக்க கருடன், அந்த கருடன் தான் ஏறி கருடன் மேலே ஏறி திரிகின்றவனாது கருடாரருடனான எம்பெருமான். அப்படி கருடாரனாக எம்பெருமான் வந்து தன் தாளினை எந்த அத்தனுடைய தாளினை அவனுடைய திருவடி, அவன் திருவடிகள் ரெண்டையும் என் தலை மேலே என் தலைமையில வச்சான். அதனால தலைமையில வச்சா பாவியும் வரும். அதனால எம்பெருமானுடைய பாவியானது பாவிய தன்னுடைய சிரசுல நமாழ்வார் தாகின் அப்படின்னால அவர் என்ன பண்ண அப்படின்னா பாதுகாத்த அந்த திருவாமொழி ஆயிரத்தையும் மிக அழகாக சாதித்தார். ஆனால் அப்படி அவர் சாதித்ததன் காரணமாக தான் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த நம்மாழ்வாரும் பாதுகையும் ஒண்ணும். அதனால அந்த பாதுகையை சிரசில தெரிஞ்சு நாம் சாத்திரங்களை வாசிக்கிறதுக்கோ இது திருவாமொழி அத்தியனம் பண்றதுக்கோ அவருக்கு ரொம்ப பிரார்த்திக்கிறோம், நமக்கு ஒழுங்கா வருது, நம்முடைய மனசும் சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அல்லது இன்னொரு கருத்தும் சொல்லலாம் இதுக்கு. நம்மாழ்வார் என்ன பண்ணார், யோகத்துல நாதமுனிகளுக்கு எல்லா சாஸ்திரங்களையும் உபதேசம் பண்ணார். சரிதான், அப்போ நாதமுனிகள் உபதேசம் பெற்ற அந்த திருவாய்மொழிய எல்லாரையும் சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணார், யோகத்திலேயே தியானம் பண்ணார். அந்த யோகம் தியானம் பண்றதுனால யோகத்தினால அவருடைய பாவங்கள் எல்லா பாவங்களும் தொலைஞ்சது. பாவங்கள்லாம் தொலைஞ்சோடனே மனசு நிர்மலமா இருந்தது. நிர்மலமா இருக்கிற காலத்துல அவர் தியானம் பண்ணால் திருவாய்மொழியில அண்ணா மனசுக்கு வந்தது. அது அப்புறம் பின்னாடி உபதேசம் பண்ணார். சரிதான், ஆகினால அப்போ நம்மாழ்வார் தியானம் பண்றோம், நம்மாழ்வார் பாதுகாதேவி. அதனால பாதுகாதேவியை தியானம் பண்ணிதான் நாதமுனிகளும் நமக்கு எல்லாவற்றையும் குழந்தைகள் எல்லாம் நம்மாழ்வார் இருந்து கற்று நமக்கு எல்லாம் உபதேசம் பண்ணார் என்கிற கருத்தும் இந்த ஸ்லோகத்துக்கு நாம் கொள்ளலாம். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பேரு, அபுனருக்த வியஞ்சனம்னு பேரு. அபுனருக்த வியஞ்சனம்னா மீண்டும் மீண்டும் சொல்லப்படாத மெய்யெழுத்தையே உடையதுன்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல ஒரு தடவை சொன்ன மெய்யெழுத்த ரெண்டாம் தினம் சுவாமி உபயோகிக்கல. அதனால ஒரு எழுத்தை மெய்யெழுத்தை மறுபடியும் உபயோகிக்காமல் பண்ணப்பட்ட எம் இது ஸ்லோகம் இந்த சித்திரபந்தத்தில் என்று சாதிக்கிறார் சுவாமி. சாபூப ராமபாரஸ்தா விபூபாஸ்தி சபாரதா சாரபா சகிருபா துஷ்டி பூரபா ராமபாதுகா. ஸ்லோகம் 921. சாபூபா ராமபாரஸ்தா விபூபாஸ்தி சபாரதா சாரபா சகிருபா துஷ்டி பூரபா ராமபாதுகா. ராமபாதுகா, ராமபாதுகை இருக்கு, ராமனுடைய பாதுகை, ரங்கநாதனுடைய பாதுகை. இந்த ராமனும் ரங்கநாதனும் ஒருத்தர்தான். ராமனுக்கு ஆராத்தியமாக ரங்கநாதனும் இருந்தான். அந்த ரங்கநாதனாரு ராமனே தான் ரங்கநாதனாக அவதரித்தான். அதனால ராமபாதுகான்னார். எங்க ராமனுடைய ரங்கநாதனுடைய பாதுகா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, சா பூபா பூபா, பூபான்னா பூனா பூமி, அதே பான்னா பாதி ரட்சிக்கிறதுன்னு அர்த்தம், பூமியை பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது இந்த பாதுகையானது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அர்ச்சாவதாரமான எம்பெருமான் இந்த நடு பூலோகத்துல அர்ச்சாவதாரமான எம்பெருமான் இருக்கானே அவனிடத்துல திருவடியின் கீழே இருந்துகிட்டு இது உலகத்தெல்லாம் காப்பாகிறது. அதனால பூமிப்பா, பூமியை பாதுகாக்கிறது. அர்ச்சாவதார பெருமானை சேவிச்சான், ரங்கநாதனை சேவிச்சான், பாதுகையோட சேவிக்கிறோம். இந்த பாதுகையானது இந்த பூலோகத்தில் இருக்கிற வாழலாம் காப்பாற்றுறது அப்படின்னு ஒரு அர்த்தம். அல்லது பூபா அப்படின்னு கேட்டவனாக்க, பூமியெல்லாம் ஒரு காலத்தில் காப்பாத்திச்சு. எப்போ ராமன் முடிசூட மாட்டேன்னு சொன்ன பொழுது, பரதன் கோட்டும் மாட்டேன்னு சொன்ன பொழுது, பாதுகை தானே பட்டாபிஷேகமாக இருந்துட்டு என்ன சிம்மாசனத்தில் அமர்ந்துட்டு பூமியெல்லாம் ஒரு காலத்தில் காப்பாத்திச்சு. அதனால பூபா பூமி எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியது பூபா அப்படின்னாரு. அப்புறம் ராமபாரஸ்தான், ராமபாரஸ்தா அப்படின்னா ராமன்னா எம்பெருமான். தெரிஞ்சுதா, அந்த எம்பெருமானுடைய பாரம் என்ன, நம்முடைய கரை எல்லை அதுல இருக்கிறது. எம்பெருமான் எம்பெருமானாகிற கரையில இந்த பாதுகாதேவியானவள் இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, லோக மரியாதைகளையும் வேத மரியாதைகளையும் ஸ்தாபிக்கிறவர் ஆறு ராமன். ஆண்ட காலத்துல எல்லாம் அண்ணாசுல தர்மங்களையும் எல்லா தர்மங்களையும் ஒழுங்கா இருக்க முடியாத வேதத்தில் இருப்பது சொல்லப்பட்ட விஷயம் எப்படி உலகத்தை எல்லாம் ஆண்டான். அப்பேற்பட்ட அந்த மரியாதையில பாருன்னா எல்லைன்னு அர்த்தம், மரியாதை மரியாதைனால எல்லைன்னு அர்த்தம். தெரிஞ்சா அதுல இருக்கிறவள் அப்படின்னு தாத்பரியம். அதே சமயத்துல பூபா ராமபா அரஸ்தான் பதம் பிரிக்கிச்ச, பூபா ஆறாம பாரஸ்தான் பதம் பிரிக்கலாம். அப்போ ஆறாம பாரஸ்தான் ஆறாமன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நல்ல உசந்த பார்க்குகளுக்கு எல்லாம் பூங்காவுக்கு போனோம்னாக்க அதுல பலவிதமான போகத்தை அனுபவிக்க முடியாதான் இருக்கும். குழந்தைகள்லாம் விளையாடக்கூடிய வசதிகள்லாம் இருக்கும். என்ன மற்றவாழ் தம்பதிகள் போனாலும் அவ்வளவு சௌகரியமா சந்தோஷமா இருக்க முடியாது, அதுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் அந்த பார்க்கல இருக்கும். அதுபோல இந்த பூமியில இருக்க முடியாத வாழ்க்கெல்லாம் எல்லா ஜீவன்களுக்கும் போக்கிய வஸ்துக்கள் இருக்கும் இல்லையா. என்ன ஆறாமன்னா பூங்கா போக்கிய வஸ்துக்கள், அதனுடைய பாரஸ்தா அதனுடைய எல்லையில இருக்கு அப்படின்னா இருக்கும். எவ்வளவு போக்கிய வஸ்துக்கள் வேணுமோ அவ்வளவு போக்கிய வஸ்துக்களையும் கிடைக்க முடியாத இந்த பாதுகா தேவியே பண்றார். அதனால ஆறாம பாரஸ்தான் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். விபூபாஸ்தி சபாரதா, விபு விபுன்னா எம்பெருமான், தெரிஞ்ச எங்கும் பரவி இருக்கும் ஞான எம்பெருமான் விபுவான். அவனுடைய உபாஸ்தி உபாசனம், அதனுடைய சபாரதா அதனுடைய பாரத்தில் இருக்கு, கடைசியில இருக்கு எல்லையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான நாம் தியானம் பண்ற காலத்தில் உபாசனம் பண்றான், உபாசனம் பண்ற காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, அவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை நாம் தியானம் பண்ணணும். ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்றதுங்கிறது கஷ்டம், அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்றோம். திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணிட்டே வந்தமானாக்க அப்படியே எம்பெருமான முழுக்க சேவிச்சுட்டே வரும். திருமுக மண்டலத்திலிருந்து ஆரம்பிச்சு திருவடி வரணும் சேவிக்கிறோம். அப்படி சேவிக்கிற காலத்துல கடைசியில திவ்ய சரணாரவிந்தங்கள் இருக்கோ எம்பெருமானுடைய சரணாரவிந்தன் அதை தியானம் பண்றோம். அது தியானம் பண்ண ஒருபாடு ரங்கநாதனுடைய கடைசியில திருவடிங்கிறது என்ன இருக்கு, பாதுகை இருக்கு, அந்த திவ்ய பாதுகையும் தியானம் பண்றோம். ஆக இப்படியாக உபாசனம் பண்றதுல இருக்க முடியாத உபாசனத்தில் இருக்க முடியாத வரிசையில கடைசியில எல்லையில இருக்கக்கூடியது திவ்ய பாதுகா தியானம். தெரிஞ்சுதா விபு பாஸ்தி சபாரதா, விபுவான எம்பெருமானுடைய உபாசனத்துல பாரத்தில் இருக்கக்கூடியது அதாவது பாதுகா தியானமானது கடைசியில போய் முடியறது. அதனால பாதுகா தியானம் பண்ணாதான் நம்முடைய உபாசனமானது வெற்றிகரமாக முடியும். அவரோட பக்தர்கள் பண்ற உபாசனங்கள் எல்லாம் ஆகியனால உபாசனத்துல கடைசியில முடியறது பாதுகா தியானம். அது மாதிரி ஆகினால எம்பெருமானுடைய எல்லை நலமான பாதுகை இருக்க கடைசியில அதனுடைய தியானத்தில் இருக்கிறது எல்லையில இருக்கிறது இந்த பாதுகா தேவி அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அல்லது ராமபாரஸ்தான் அப்படின்னு சொன்னாக்க ராமனுடைய ராமனுடைய எம்பெருமான் இருக்கானே அவனுடைய பாரம்னா அக்கறை, தெரிஞ்சா அக்கறைனா கடைசியில இருக்கிறது. அதாவது எம்பெருமான் பரபிரம்மத்துல கடைசியில எது இருக்கு அப்படின்னா பாதுகா தேவி தான் இருக்கு. ஆக பெருமாளை சேவிச்சாக்க அந்த பாதுகா தேவி எப்படி இருக்கா அவனுக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க எல்லாரோடையும் பகுமானமாக கொண்டாடும்படியாக இருக்கான். தெரிஞ்சா உபாசன தியானத்திலையும் எம்பெருமான தியானம் பண்றவா பாதுகா தேவி தியானம் பண்றா. ஆக பாதுகா தேவி தியானம் பண்ணாதான் முடியும்னு சொன்னாக்க அதுக்கு ஒரு பகுமானம் இருக்கும் இல்லையா. அப்படி பகுமானமா இருக்க முடியாத அந்த எல்லையில இருக்கக்கூடியது இந்த பாதுகா தேவி அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் இந்த ஸ்லோகத்துக்கு. அப்புறம் தாரப்பா அப்படின்னாரு, தாரம் தாரம்னு பிரணவத்துக்கு பேரு. தெரிஞ்சா அந்த பிரணவத்துல அந்த பிரணவத்தை காப்பாத்துறது அப்படின்னு அர்த்தம், பிரணவத்தில் உள்ளவரை காப்பாத்துறது. பிரணவத்தில் ஆறு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்கேன் அகாரேன வச்சுதோ விஷயம் சொல்லி ஆ ஊனு மூன்று எழுத்துடையதாக பிரணவம் இருக்கு. அதுல பிரதானமாக முதல்ல என்ன சொல்லுகிறது, அகார வாசியனான சர்வரட்சனான எம்பெருமான் சொல்லப்படுகிறான். அப்பேற்பட்ட தாரம் இருக்க பிரணவம் அந்த பிரணவத்தில் உள்ளிருக்க முடியாத எம்பெருமானை இது பார்னா காப்பாத்துறது தாரபா, எம்பெருமான காப்பாத்துறது. எப்படி பெருமாள் காட்டில் நடக்கிற காலத்துல ராமனுக்கு காலில் முள்ளெல்லாம் ஜெயிக்க முடியாம தான் அடியில பாதுகை திருவடி எங்க இருந்துட்டு எம்பெருமான காப்பாத்துறது, முள்ளு தைக்காமல் சுகமாக நடக்க முடியாத காப்பாத்துறது. அதனால பாதுகையானது தாரபா. துஷ்டி பூரப்பா, துஷ்டி, தோஷகாங்கிறது துஷ்டின்னு ஆயிருக்கு. துஷ்டின்னா தோஷம், தோஷங்களுடைய பூரம்னா வெள்ளம், அதை பா குடித்து விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், யார் வந்து பாதுகா தேவியை சேவிக்கிறாளோ, பாதுகையை வந்து பிரார்த்திக்கிறாளோ, அவளுடைய தோஷங்கள் இருக்கோ இல்லையா, எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் ஆசீர்வாதம் இருக்கும். தோஷங்கள் எல்லா தோஷத்தையும் இது என்ன பண்றது, அந்த பிரவாகத்தை பூரம்னா பிரவாகம், பாப கூட்டங்கள், அந்த பாப கூட்டத்தை எல்லாத்தையும் கூட பா அதிலிருந்து காப்பாற்றுறது, அல்லது அது எல்லாத்தையும் குடிக்கிறது அர்த்தம். சமுத்திர ஜலத்தை எப்படியானாலும் அகஸ்தியர் முழுக்களும் குடிச்சாரோ மிச்சம் இல்லாம, அதே மாதிரி தன்னை சேவிக்கிற பக்தனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இது குடிக்கிறது அப்படின்னா எல்லா பாவங்களையும் போக்குகிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு அதனால துஷ்டிபா அப்படின்னா பக்தர்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அது போக்குறது அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ராமபாதுகா, ராமபாதுகா ராமனுடைய பாதிகை, ரங்கனாவுடைய பாதிகையானது எப்பேற்பட்டது அப்படின்னாக்க, சகிருபா இருப்பான்னா கிருபையோட கூடியது அப்படின்னாரு. ஆக எம்பெருமான் நம்ம காப்பாத்துறான்னா எதனால காப்பாத்துறான், கிருபையினால காப்பாத்துறான். அந்த கிருபை நம்மகிட்ட பாதுகைக்கு கிருபை இருந்ததுனாக்க, எம்பெருமானுக்கும் கிருபையை உண்டு பண்ணி அவன் நம்மிடத்துல கிருபை பண்ணி நம்முடைய பிரபத்தியை ஏற்றுக்கிண்டு மோட்டத்தை கொடுக்க முடியாத பண்றது. அதனால பாதுகாப்பு ஏற்பட்டது சகிருபா, நம்மிடத்துல அளவற்ற பரிவு கருணை உடையது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துக்கு முரக தந்திரம்னு பேரு. முரகன் ஒரு வாத்தியம், எப்படி ஆனாலும் உடுக்கடிக்கிறான்னு சொல்றான், உடல் அடிக்கிறான், தவுள் வாசிக்கிறான்னு சொல்றாள். இந்த உடுக்கு உடல் தவுள் இது மாதிரி முரகன் ஒரு வாத்தியம். அந்த வாத்தியம் எப்படி இருக்கும்னா, மேல கயத்தால இழுத்து கட்டிருக்கும், குறுக்கு நடுக்குமா கட்டிருக்கும், சக்கரமா கட்டிருக்கும், புரிஞ்சுதா. அதுக்கு அப்படி கட்டப்பட்டு எப்படி அது இருக்கோ அதுபோல இந்த ஸ்லோகத்தை வாசித்தா அதே மாதிரி ஒரு ஓசையானது உண்டாகும். அதனால இதுக்கு முரஜ பந்தன்னு பேரு அப்படின்னார். காரிகா நன யாத்ராயா யாகேயா சாஸ்ய சஸ்ய பாத்பானுபாம் பாதபா இக சித்தாசீன் யஜ்ஞாய மம சாஞ்சசா. ஸ்லோகம் 1022. காரிகா நன யாத்ராயா யா கேயா அசி அஸ்ய பானுபாம் பாதபா இக சித்தாசீன் யஜ்ஞாய மம சாஞ்சசா. பாதபா பாதுகா தேவி இருக்காள, அவ எப்படி இருக்கா அப்படின்னா, காரிகா நன யாத்ராயாக யாத்ராயாக நன காரிகா, யாத்திரைன்னா உலக பிரவிற்த்தி, எம்பெருமான் சிருஷ்டி ஸ்ரீ சம்ஹாராதிகள்லாம் எம்பெருமானுடைய பிரவிற்த்தின்னு அர்த்தம். அவங்க செய்யறதுக்கு பிரவர்த்திக்கலாம், அந்த பிரவர்த்திக்கிறத நீ பண்ணாமல் இருப்பதில்லை, அவசியம் பண்ணுகிறாயின்னு அர்த்தம். காரிகான்னா பண்ணுகிறாயின்னு அர்த்தம், நகாரிகான்னா பண்ண மாட்டாயின்னு அர்த்தம். நனகாரிகா இன்னொரு நெகட்டிவ் கூட்டமான என்ன அர்த்தம் அப்படின்னா, அவசியம் பண்ணுகிறாயின்னு அர்த்தம். அதனால எம்பெருமானுடைய ஜெகசிருஷ்டியாரிகளான பிரவிற்த்திகளுக்கெல்லாம், உலகத்தை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய பிரவிற்த்திகளுக்கெல்லாம் காரணமாக நீ எப்பொழுதும் இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஜீவன் இருக்கான், ஜீவன் ஒரு காரியத்தை பிரவர்த்திக்கணும்னாக்க பாதியைதான் பிரவர்த்திக்க முடியாது, நீ தான் பண்ற உன் அனுகிரகத்தினாலதான் உலகத்தில் பல காரியங்களை ஜீவனும் பண்ண முடியாது. ஆக ஜீவனுடைய பிரவிற்த்திக்கும் எம்பெருமானுடைய பிரவிற்த்திக்கும் நீயே காரணமாக இருக்கின்றாய் அப்படின்னு அர்த்தம். யா கேயா இப்ப நீ எதனால் இப்படி இருக்கிறதுனால என்ன பண்ற, எல்லாரும் உன்ன ஸ்தோத்திரம் பண்றா, புகழத்தக்கவளாக நீ இருக்கிறாய், எல்லாராலும் பாதுகாசன பாராயணம் பண்ணி இப்ப கொண்டாடுறாள், பாதுகாசன கோஷ்டி நடுக ஏற்பட்டு இருக்கு இப்போ, அதனால எல்லாராலையும் போகப்படுகின்றாக நீ இருக்கிறாய். அப்புறம் அஸ்ய பானுபாம், அப்புறம் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனாக்க, பானுபா, பானுன்னா சூரியன், அவனுடைய பான்னா பிரகாசம், சூரியனுடைய ஒளி போன்ற ஒளி உடையவளாக இருக்கிறாய் நீ. அதாவது பெருமாள் அரசின் ஒளியில வந்தியானா உலகங்கள்லாம் பிரகாசிக்கிறது, அந்த பிரகாசம் எப்படி இருக்கு, சூரிய ஒளியும் மிஞ்சி இருக்கு, அப்படி பிரகாசிக்க முடியாது பண்ணுகிறாய் அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்துல ஜீவர்களுக்கெல்லாம் என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்டவனாக்க, ஒளி உண்டு பண்ற, என்ன ஒளி, ஞான பிரகாசம், ஞான ஒளியை உண்டு பண்ற, ஆனா ஜீவராஜிகளுக்கெல்லாம் ஞான ஒளியை உண்டு பண்ணுகின்றாய் நீ. அப்பேற்பட்ட பானுபா, அதுபாம் பானுபாம் அப்பேர்பட்ட நீன் அஸ்ய பாதபா அசீர் அஸ்யனா இந்த எம்பெருமானுக்கு சர்வரட்சகரான எம்பெருமானுக்கு அவனும் எல்லாரையும் காப்பாத்துறான் அப்பத்துல காப்பாத்துறவனுக்கு நீயும் என்ன பண்ற பாதபா பாதத்தை காப்பாத்துகிறார் ரட்சகரியாக நீ இருக்கிறாய் சர்வரட்சகரான ரங்கநாதனுக்கு நீயும் ரட்சகரியாக இருக்கிறாய் அவனுக்கு திருவிழில எந்த விதமான கஷ்டமும் வராதபடி நீ பாதுகாக்கின்றாய் அப்பேருத்த நீ என்ன அஞ்சசா மம யஜ்ஞாயன் நான் உன்ன தியானம் பண்ணி ஆராதிக்கணும் ஆரம்பிச்சேன்னா அப்படியே என் மனசுல வந்து தயாரா வந்து நிக்கிறேன் நீ வந்து அவசரம் என்ன ஆராதி என்ன ஆராதிக்கலாம் அப்படியே பக்கத்துல வந்து நிக்கிற அதனால மம யஜ்ஞாய நான் உன்னை ஆராதனை பண்ணுவதற்கா புறப்படுகின்ற காலத்துல நீ அஞ்சசா சித்தாசி வேகமாக வந்து என்னிடத்துல வந்து நீ தங்குகிறாய் ஆக உன ஆராதனை பண்ணுகிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் அல்லது இந்த பதவாசனை ஏற்றுகின்ற காலத்துல கோஷ்டியில பாகவதா என்ன சொன்னான் இது மாதிரி பண்ணணும்னு பேச்சு வந்த போது பாகவதா சேர்ந்துட்டு நீ பாதையை பற்றி ஆயிரம் பார்த்து பாசனங்களை பாடி ஸ்லோகங்களை பாடி பாதியே மகிழ்விக்கணும் சோத்திரம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்திச்சான் அப்படி பிரார்த்திச்ச போது பாதிக்கு ஆராதனைனாலும் என்ன அர்த்தம் மகிழ்விப்பதுன்னு அர்த்தம் ஆராதனைனாக்க பாதிக்கு மகிழ்ப்பது ஸ்லோகத்தை பாடியும் மகிழ்விக்கலாம் நான் காரியங்களை புனித திருமஞ்சனம் பண்ணி அப்படியும் மகிழ்விக்கலாம் அத மாதிரி அவளை பாடி ஆராதனை பண்ண முடியுமோ அப்படின்னு நினைக்கிற காலத்துல பட்டாச்சாரம் வந்து திருவடிய ஏதாவது சடாரியை கொண்டு சாதிச்சு நீ அவசியம் பாதுகாசாசனத்தை பண்ணணும் அப்படின்னு சாதிச்சார் அதனால என்னாச்சு உடனே நீ நான் ஆராதிக்கணும் நினைச்சு என் தலைவர் வந்து நீ உட்காந்து விட்ட இல்லையா அஞ்சுசா சுருக்கார் வேகமா என் தலை உட்காந்து எனக்கு ஆராதிக்க முடியாது பண்ணுகின்றேன் அதனால தியாகத்தை பண்றதுக்கு சித்தமாக நான் இருக்க முடிந்த காலத்துல தயாராக ஆராதிக்க முடியாது நீயே என்னுடைய மனசுல வந்து நிற்கிறாய் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துக்கு அனகரித்த பதபதார்த்த அனுலோம பிரதிலோம யமகம்னு பேரு அப்படின்னு அர்த்தம் அனதிரிக்த வரிசையா வாதிச்சால் என்ன அர்த்தம் கிடைக்கிறதோ அங்கிருந்து திருப்பி வாதிச்சாலும் அந்த பட்சம் மாறாமல் இருக்கு அனதிரிக்தமாக இருக்கு அப்ப ஏற்பட்ட பதத்தையும் உடையது பதார்த்தத்தோட பதமும் இப்படி வாதிச்சா எப்படியோ அப்படியே திரும்பி வாதிச்சா அதே பதம் வருது பதார்த்தமும் இப்படி சொன்னா என்ன அர்த்தமோ அதே அர்த்தமே திருப்பி வாதிச்சாலும் அதே அர்த்தம் வருது அதனால அனுலோமா வாதிச்சாலும் ஒவ்வொரு பதமும் எப்படி இருக்கோ அப்படியே பதமும் இருக்கு அர்த்தமும் இருக்கும் அதே மாதிரி பிரதிரூபமாக கடைசியிலேந்து முதலுக்கு வாசிச்சாலும் அப்பவும் அதே பதமே வருது அதே அர்த்தமே வருது அதனால அனுலோம பிரதிலோம யமகம்னு பேரு அழகான யமகம் இது அப்படி யமகத்தை இந்த ஸ்லோகத்துல பண்ணியிருக்காங்க அந்த ஸ்லோகத்தை பாருங்க பார்த்தா என்ன தெரியும் எனக்கு என்ன காரிகான் இருக்கு ஒவ்வொரு பதத்தையும் பார்ப்போம் காரிகான்னு காரிகா தலைவர் வாசா காரிகா தான் நனான் இருக்கு அதே இப்படி வாசிச்சாலும் நனதான் அப்படி வாசிச்சாலும் நனதான் யாத்திராயான் இருக்கு இப்படி வரிசையா வாசிக்க யாத்ராயான் இருக்கு தலைவர் அங்கிருந்து வாசிச்சாலும் யாத்ராயா தான் யாகேயான் இருக்கு இப்படி வாசிச்சாலும் யாகேயா திருப்பி வாசிச்சாலும் யாகேயா அப்புறம் அசி அஸ்ய பானுபா அப்படின்னு இருக்கு அங்கேயும் பானுபா சசி அப்படின்னு வருது ஆகையினால அதே மாதிரி அடுத்து ரெண்டாவது வழியிலையும் பாதபா பாதபா சித்தாசி சித்தாசி யஜ்ஞாய யஜ்ஞாய கடைசியில வாசிச்சாலும் மம இப்படி வாசிச்சாலும் அப்படித்தான் சாஞ்சசா சாஞ்சசா இப்படி வாசிச்சாலும் சாஞ்சசா திருப்பி வாசிச்சாலும் சாஞ்சசா அர்த்தமோ அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னமோ அதே அர்த்தம் தான் அதனாலே அர்த்தமும் மாறாமல் சப்தமும் மாறாமல் தலைவர வாசிச்சாலும் நேர வாசிச்சாலும் ஒரே நிமிஷம் இருக்க முடியான யமகம் அப்பேர்த்த வசந்த யமகத்தில் சேர்ந்தது இது என்றார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல சரகவா சுருதௌ திருஷ்டா பாதுகா சன்றுபாசனா சலாகவா கதௌ சிருஷ்டா சுவாதுர்மே சதுபாசனா ஸ்லோகம் 923 சராகவா சுருதௌ திருஷ்டா பாதுகா சன்றுபாசனா சலாகவா கதௌ திருஷ்டா சுவாதுர்மே சதுபாசனா இந்த பாதுகாப்பட்டது கேட்டா சராகவா அப்படின்னார் சராகவன்னா எல்லா சமயத்திலையும் ராமனோடையே சேர்ந்தே இருக்கும் இது ராமனை விட்டு ஒரு நாளும் பிரியவே பிரியாது ராமனோடய சேர்ந்து இருக்கணுங்கிற ஆசை இருக்கு. ஆகினால வழியில் சஞ்சாரம் புறப்பட்டா ராமனோடையே சேர்ந்து இருக்கும். சஞ்சாரம் இல்லாமல் இருந்தாலும் ராமனுக்கு பக்கத்திலேயே பாதவேடத்தில் இருந்துட்டே இருக்கும். அதனால ராமனை விடாமல் இருக்கக்கூடியது இந்த பாதிகை சராகவா. சுக ஊதிருஷ்டா சுதியில பெருமாளை பற்றி சொல்ற இடங்களெல்லாம் உட்கருத்தாக பாதுகையும் பேசப்படுகிறது. அதனால சுதியிலும் வேதங்களிலும் பேசப்படுவதாக இருக்கு இந்த பாதிகையானது. என்ன பேர்படுது? சந்திரபாசனா. ராஜாசனத்தில் அமர்ந்தது தெரிஞ்சுதா. நாட்டில் உத்தரவு இல்லாத பொழுது பரதன் ராஜ்யத்தை ஆள முடியாது என்று மறுத்த பொழுது எம்பெருமான் பாதியை அள பண்ணி கொடுத்து ஆள சொன்னார். ஆனால் ராஜசிம்மாசனத்தை எழுந்துள்ள பண்ணி பாதியை ராஜாவாக வச்சு பரதன் ராஜ்யத்தை ஆண்டான்லவா. அதனால சந்திரபாசனம் திருபனுடைய ஆசனம், ராஜாவினுடைய ஆசனம், ராஜசிம்மாசனம், அயோத்தியா சிம்மாசனம், அதுல அமர்ந்தவள் இவள் இந்த பாதுகா தேவியானவள். என்ன பேர் பட்டவள்? கதவு சலாகவா. நடக்கிற காலத்துல சஞ்சார காலத்துல சலாகவா. சலாகவா அப்படின்னு கேட்டவனுக்கு ரொம்ப லகுவாக இருக்கக்கூடியது. அதாவது சிரமம் அறியாமல் லேசா காலில் இருக்கிறதுனால, திருவிடி இருக்கிறதுனால பெருமாளுக்கு அதனால சிரமம் கிடையாது. அதே சமயத்துல நாசுக்கு அழைச்சிட்டு போகும், வேகமாக அழைச்சிட்டு போகும். அதனால சுகத்தை கொடுக்கக்கூடியதான அப்படி லாகவத்தோடு சிரமத்தை காட்டாமல் வேகமாக செல்லக்கூடியதாக இருக்கு இந்த பாதுகா தேவியானது. சலாகவா. அப்புறம் ஸ்ரீஷ்டா. எப்போது இந்த ரெண்டு பாதுகளும் இருக்கேன், ஒன்னோட ஒண்ணு பிரியவே பிரியாது. எப்பவும் ஜோடி பிரியாமல் எப்பொழுதும் ஒன்னொன்று அந்யோன்யமாகவே இருந்துட்டு எம்பெருமானுக்கு ஒத்தாசம் பண்றது. ஒத்துல அதை பிரிக்க முடியாது. யாரும் பாதையை பிரித்து வைக்க மாட்டார் இல்லையா? ரெண்டு பாதையை சேர்த்துதானே வைப்பான். அதனால ஒரு வாரத்திலையும் பிரியாமலா இருக்கக்கூடியது ஸ்ரீஷ்டா. என்ன பேர் பண்றது? சதுபாசனா. சத்துக்களாலே உபாசிக்கப்படுவது. உபாசனை செய்து உபாசனா, அதாவது சத்துக்கள் எல்லாம் பக்தி பண்ணி எப்ப பார்த்தாலும் எம்பெருமானை எப்படி தியானம் பண்றாலோ அதே மாதிரி பாதிய தியானம் பண்றான். பாதிய தியானம் பண்றதோ சுருக்க எம்பெருமான வாழ்க்கை தியானம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உண்டாருக்கு. ஆகினால அப்போ ஏற்பட்ட பாதுகா பாதியானது நே சுவாது. எனக்கு சுவாது அது விதிக்க வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தி பண்ண பண்ண பண்ண பக்தி பண்ணாத போனா அது மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அதை நினைச்சுட்டே இருந்தா மனசுக்கு சந்தோஷமா இனிப்பாகவும் இருக்கும் அது. அதனால எனக்கு எப்பொழுதும் சுவாதுவாக இனிப்பாக எப்பொழுதும் பகவான் விஷயத்திலேயே எனக்கு பக்தி உள்ளாகும்படியாக இருக்க வேணும் இந்த பாதுகா தேவியானது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. இந்த ஸ்லோகத்தில் சரபந்தம் அமைக்கப்பட்டிருக்கு. சரம் அம்பு, அம்பு போல படம் நீதி தத்தாஜா சுவாமி பதிப்பிச்ச புஸ்தத்திலையும் கடைசியில் இருக்கு. ஸ்ரீமத் ஆண்டவன் பதிப்பிச்ச அயற்சியான புஸ்தம் இருக்கும் இல்லையா, அதுலேயும் கடைசியில் அந்த ஸ்ரீகோஷத்தில் சரபந்தம் போட்டிருக்கு. அந்த சரபந்தத்தில் எழுத்து அந்த இதனுடைய எழுத்து எழுத்தெல்லாம் மாற்றி மாற்றி அதில் எழுதியிருக்கு. அதன்படி அதை வாசித்தவனாக்கே இந்த ஸ்லோகம் அதில் வரும். ஆக சரம் போன்று அம்பு போன்று இருக்கிறதுனால இதுக்கு சரபந்தம்னு பேரு என்று பெயர்த்தார். இதுக்கு காமதா ஜகதாஸ்தி ரங்க புங்கவ பாதுகா. ஸ்லோகம் 924. காவியாயாஸ்தித மாவர்க யாஜயாதக மார்க்கா காமதா ஜகதாஸ்தி ரங்க புங்கவ பாதுகா. பாதுகா தேவி என்ன பண்ணுவா? அவளுக்கு நடை ஜாஸ்தி. அதனால மாவர்க்க வியாஜ யாதக மார்க்ககா அது அப்படின்னு அர்த்தம். மான்னா சோபை அழகு சரிங்களா. அது யாவர்க்க உண்டாக்குவதற்காக உண்டாக்குவதுங்கிற ஒரு வியாஜம் தனிதான் அப்படி அழகை காட்டுவதற்காக அது என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டவனாக்க யாதக மார்க்ககா சஞ்சாரத்தில் பெருமாளோட கூடவே போறது. ஆக சஞ்சாரத்தில் போகக்கூடிய அழகான வழிகளுடையதாக இருக்கு. தன் வழிகள் வழிகளிலே ஒய்யாரமாக ராமனை அழைச்சிட்டு போய் அதை பார்த்து சேவிக்கிற காலத்தில் நமக்கு சந்தோஷமா இருக்கு. ரங்கநாதன் பாதையை காத்திக்கின்ற ஒய்யாரமாக வெளியில் எழுந்துள்ள காலத்தில் அதை சேவிச்சு அழகா இருக்கும். அதனால அழகான நடைபாவங்களை நடையை அழக உடையதாக இருக்கு இந்த பாதிகை. அதே சமயத்தில் காமதா. காமதான்னா காமம்னா இஷ்டம். நாம் எப்பவும் ஆக பாரதியை சேவிச்சு அதனுடைய பலங்களை, உங்களுக்கு இஷ்டமான பலங்களை அடையணும்னு ஆசைப்பட்டு அது தியானம் பண்ணாலே அகில் அது என்ன பண்றது காமதா. அவங்க எது இதை விரும்பி கேட்கிறானோ அந்த பலங்கள் எல்லாம் பாதிரியானது கொடுக்கிறது அப்படின்னா. அப்ப